பேசி வரும் தமிழ் போல, அஞ்சி அஞ்சி வீசி வரும் மலை போல, நெஞ்சி என்றும் தங்கும் சொந்த கவி போல, நூறு ஜன்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோ புத்தூகிறோ. குஞ்சி குஞ்சி பேசி வரும் தமிழ் போல, அஞ்சி அஞ்சி வீசி வரும் மலை போல, கவி போல, நூறு ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோ புத்தூகிறோ. யார் பெரிதெல்ல எண்ணங்கள் வேண்டாம், சிந்தித்து பாருங்களே. சரிசமமாய் உள்ள தூண்களில் தானே நிற்கும் கோபுரங்கள். சந்தேகம்தான் தீயை வை, நம்பிக்கைதான் தீபம் வைக்கும். விண்ணும் மண்ணும் உள்ள நாள் வாழ்க. கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல, அஞ்சி அஞ்சி வீசி வரும் மலை போல, நெஞ்சி என்றும் தங்கும் சொந்த கவி போல, நூறு ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோ பூத்தோகிறோ. சுதந்திரம் இருவருக்கிடையில் அவசியம் இருக்கட்டுமே. ஒருவருக்கொருவர் பாசம் தந்து நண்பர்களாகுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை ஏனும் ஒன்றாய் உண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் விட்டு தந்தால் உங்கள் வீட்டை தட்டும் காலம் எல்லாம் உங்கள் நெஞ்சில் பூ பூக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல, அஞ்சி அஞ்சி வீசி வரும் மாலை போல, நெஞ்சி என்றும் தங்கும் சொந்த கவி போல, நூறு ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம் பூத்துவுகிறோம்.